காதலிப்பது தவறு இல்லை நண்பர்களே, காதலிப்பது தவறு இல்லை. காதலியுங்கள், ஒருவரை காதலியுங்கள். காதலில் தோல்வி வந்து விட்டால் கட்டு தாடி எதற்காக, ஒரு ஜோலனாப்பை எதற்காக? காதலில் தோற்று விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையை விட்டுவிட வேண்டுமா? ஒரு நண்பர் கவிதை எழுதுகிறார், கொலுசு சத்தம் கேட்ட போது உயிர்த்தேன், மெட்டி சத்தம் கேட்டதும் மரித்தேன். என்ன கல்யாணம் ஆனவங்க தான் மெட்டி போடுவாங்க. கொலுசு சத்தம் கேட்டதும் உயிர்த்தேன், மெட்டி சத்தம் கேட்டதும் மரித்தேன். எங்க கொலுசிலேந்து மெட்டிக்குள்ளதான் வாழ்க்கையா? வாழ்க்கை அதுக்கு மேலேயே கிடையாதா? கொலுசிலேந்து மெட்டிக்குள்ள வாழ்ந்து முடிச்சு விடுறதா? அதுக்கு மேல வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டாமா? இயேசுநாதர் கல்யாணம் பண்ணிக்கல, இயேசுநாதர் காதலிக்கல, இயேசுநாதர் கல்யாணம் பண்ணிக்கல. உலகத்தின் ஒப்பற்ற பெரிய மனிதனாக வாழவில்லையா? மனிதர்கள் வாழ்வினுடைய ஒரு பகுதி தான் அது, அது வாழ்க்கை முழுமை அல்ல. இதை முதலாவதாக புரிந்து கொள்ளவன். நான் காதலிக்கிறவங்களை வெறுக்கல. அந்த கிறுக்கு பயலுக ஒரு 5 ரூபாய் நோட்ல, அந்த 5 ரூபாய் நோட்ல அவ கையெழுத்து போட்டுட்டான்னு வச்சுங்க, அதை இப்படி பாக்கறான், இப்படி பாக்கறான், மடிச்சு உள்ள வச்சுக்கிறான். 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து மறுபடியும் பாக்கறான். ஏ கிறுக்கு பயலே, ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டாதான் 5 ரூபாய் செல்லும், இவ கையெழுத்து போட்டா 5 ரூபாய் செல்லாதுரா, இது கூட தெரியலையே. அதை என்னமா திருப்பி திருப்பி எடுத்து பார்த்து மடிச்சு வச்சு கண்ணில் ஒத்திக்கிட்டு காலில் வச்சுக்கிட்டு அதையே அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். வாழ்வில் காதல் என்பது ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம், ஒரு காலகட்டத்தின் அவசியம். அது ஒரு வகையான உடல் தேவை. சில காலத்துக்கு பிறகு மனசின் நினைவுகள். அத்தோடு சரி, 20 வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால், 20 வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால் உடலில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். 40 வயதுக்கு பிறகும் காதலை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் அவன் மனசில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். மனிதர்களுக்கு ஒவ்வொரு வயதிலே ஒரு விவேகம், ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு வாழ்க்கையை பற்றிய பார்வை தேவை. எவ்வளவு பெரிய வாழ்க்கையின் முன்பு விரிந்து கிடக்கிறது, அந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொள்வது, அந்த வாழ்க்கையை எப்படி நடத்துவது, இந்த வாழ்க்கையை எப்படி சந்திப்பது? ஒவ்வொரு வினாடியும் போராட வேண்டியிருக்க. போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதா? நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு போர்க்களத்தில் தான் எப்போதும் இருக்கிறோம். நான் வருகிற போது விமானத்தில் ஐயா பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். நான் தப்பு, அவங்க பக்கத்தில் தான் நான் உட்கார்ந்திருந்தேன். நான் தானே அங்கே போய் உட்கார்ந்தேன். திடீர்னு ஒரு இருமல் இருமினார். என்ன, நான் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன் தம்பி, இந்த சளி அங்கேருந்து கொண்டு வந்ததுன்னு. இதெல்லாம் இறக்குமதி பண்ணுவாங்கங்கிற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அது வரைக்கும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிட்டேன். அந்த இலங்கை சளி இந்தியா வழியா என் மூலமா சிங்கப்பூர் வரைக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப எச்சரிக்கை ஆயிட்டேன். என்ன அர்த்தம்? நீங்கள் நன்றாக இருந்தால் கூட உங்களை நோக்கி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் படையெடுத்துக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதோடு போராடி கொண்டே இருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு யுத்த களத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள, நோய் கிருமிகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள ஒரு பெரிய சவால் நம் முன்பாக காத்திருக்கிறது. நம்முடைய எதிர்ப்பு சக்தி அதை சமாளித்துக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை முழுவதுமே கணக்கு செய்து பார்த்தால் ஒரு யுத்த களம் தான், ஒரு போராட்டம் தான். நம்மளை வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு கிருமி, ஒவ்வொரு விலங்கு, ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு சந்தர்ப்பம் காத்துக்கொண்டிருக்க. நாம் இதை எப்படி சந்திப்பது, எப்படி ஏற்றுக்கொள்வது? முதல் விஷயம், இது ஒரு பிரச்சனை அல்ல என்கிற ஒரு தெளிவை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளவள். நம்மால் எப்படின்னா பிரச்சனை இல்லாததையே பிரச்சனை ஆக்கிடுவோம். சில பேர் கேஷுவலா சில வார்த்தை சொல்லுவாங்க, அது பல பேருக்கு பிரச்சனையா தெரியும். நான் கோவையில் குடியிருந்த போது வீட்டுக்கு ஊருக்கு தள்ளி ஒதுக்குப்புறமா ஒருத்தர் வீடு கட்டினேன். என் வசதிக்கு அங்கே தான் இடம் வாங்கி வீடு கட்ட முடிஞ்சது, கட்டினேன். அது பெரிய வீடுங்க, ஏன்னா எனக்கு ஜாதகத்திலே சின்ன வீடு கிடையாதுங்க, பெரிய வீடு. என்ன சிக்கலாகி போச்சு, ஆனால் அடிக்கடி வெளியூர் போறவன், வீட்டில் அதிகமாக இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் வெளியூர் போயிட்டே இருப்பேன். அது ஊருக்கு வெளியில் வேற இடம். என் மனைவி சொன்னால் பயமாக இருக்குதுங்க, நீங்கள் வேறு அப்பப்போ பொட்டி எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகிறீங்க, இது சோளக்காட்டை கொண்டாந்து வீட்டை கட்டியிருக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பு ஒரு ஏற்பாடு வேணாமா? ஒன்று நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லாட்டி இன்னொரு நாய் இருக்கணும்னு அவர் எதேச்சியாக சொல்கிறார். நான் என்ன சொல்லணும், ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்தால் சார் முடிஞ்சு போய் சில விஷயம், நீ என்ன நீ நாய் இல்லாட்டி நான் சொன்னால் அப்போ நான் என்ன நாயா? அவர் ஒரு வார்த்தை சொன்னா, இதான் உங்ககிட்ட ஒன்றுமே பேசுறதில்ல, எது பேசினாலும் பிரச்சனையாக்குறது, கேஷுவலா ரெஃபர் பண்ற. இதை விட கொடுமை, ஆரம்பத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கிற போது மனுஷனுக்கு என்ன வசதி இருந்தது? வீட்டுல ஃபிரிட்ஜ் கிடையாது, வீட்டுல ஃபிரிட்ஜ் கிடையாது. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு வெளில போறா, ஒரு காஃபி வேணும். அதுக்காக முதல் நாளே பாலை எடுத்து தனியா வச்சிருப்பா, தண்ணிக்குள்ள வச்சிருப்பா, காலையில 4 மணிக்கு அந்த பால்ல காஃபி போட்டுக்கொண்டா. அப்படி இந்த நாய் என்னன்னா எனக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்துக்கும், நான் காப்பி குடிச்சு அதுக்கும் ஆரம்பத்தில் நம்மளோட சமம்னு முடிவு பண்ணிடுச்சு இல்ல, நான் என்ன சாப்பிட்டாலும் அதுவும் சாப்பிடணும் வந்து பிடிவாதம் பண்ணு. நான் எந்திரிச்சு காப்பி குடிக்கிறது உட்காந்துருப்பேன், அந்த காப்பி அவ எடுத்துட்டு வரதுக்காக வந்தா அது முன்னாடி வந்து உட்காந்து வாழ வாழ அப்படி ஆட்டும். நான் என்ன நினைச்சேன், சரி இது ஏதோ வாழ ஆட்டுது, நாம குடிக்கிற காப்பியில கொஞ்சம் ஊத்துவோமே, இப்படி ஊத்த போனோம் பாருங்க, என் மண்ணில கையை பிடிக்க ஊத்தாதீங்க, அதுக்கு ஊத்தாதீங்க, ஏன்னா நேத்திய பால் அதுக்கு உடம்பு கட்டு போகும்னா. இது நான் எப்படி எடுத்துக்கணும், ஒரு மதர் தெரசா மாதிரி, ஒரு கருணை உடைய ஒரு மாதா அப்படின்னு எடுத்துக்கணுமே ஒழிய. உடனே மறுபடியும் அப்போ நாய் குடிச்சா கெட்டு போவோம், நான் குடிக்கலாமா அது, இது கொடுக்கல. இது என்னன்னா சில பேர் யார் எது சொன்னாலும் வாழ்க்கையில பிரச்சனைய ஆக்குறதுக்குன்னே இருக்கிறோம். முதலில் இந்த மன நோயிலிருந்து வெளியில் வாருங்கள். இப்ப நான் சொல்ல போற தேடி சாதாரணமான விஷயம் அல்ல, ஏதோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே உங்கள் எதிரிகள் என்றும், அவர்கள் உங்களை வீழ்த்துவதற்காகவே எப்போதும் காத்திருக்கிறார்கள், உங்களை அவமானப்படுத்துவதற்காகவே அவர்கள் பேசுகிறார்கள் என்றும் நீங்கள் நினைக்க தொடங்கினால் உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை தோன்றிவிட்டது என்று அர்த்தம். நான் இன்றைக்கு கம்பீரமாக சொல்லுகிறேன், எந்த விதமான மனக்கலனமும் இல்லாமல் சொல்லுகிறேன், ஒருவேளை நான் வீழ்ச்சியடையும்படியாக என்னை வீழ்த்தக்கூடிய ஒரு பேச்சாளனை, என்னை வீழ்த்தக்கூடிய ஒரு பேச்சாளனை கடவுளாலும் படைக்க முடியாது என்கிற தெளிவில் நான் இருக்கிறேன். காரணம், நான் அகங்காரத்தால் பேசவில்லை, ஆணவத்தால் பேசவில்லை, என்னை வீழ்த்தக்கூடிய ஒரு பேச்சாளனை கடவுள் படைக்க மாட்டார். காரணம், கடவுள் மண்ணில் செய்ய வேண்டிய வேலை அவர் சார்பில் நான் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே என்னை வீழ்த்துகிறவரை படைப்பதற்கு கடவுளுக்கு தைரியம் வராது. நம்மில் பலர் கற்பனை எதிரிகளோடு போராடுகிறார், கற்பனை எதிரிகளோடு போராடுகிறார். ஒரு மருமகளுக்கு மாமியாருக்கு எங்கெங்க பிரச்சனை வருது, கற்பனை பண்ணிட்டாங்க, எதிரியா கற்பனை பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் அவ குத்த சொல்லுவா, நான் உட்காந்தா குத்தம் நின்னா குத்தம், அவ அப்படித்தான் பேசுவா. எப்படி எப்படி, பிறப்பிலேயே பூனையும் எலியும் பகையா இருக்கு, மனுஷ பிறப்பிலேயே பகையா இருக்கிறானா, அந்த எண்ணம் மனசுல அப்படியே உருவாயிடு. இயல்பிலேயே ஒரு எதிரியை கற்பனை பண்ணிக் கொள்கிறார்கள், அந்த எதிரியை பற்றியே எப்போதும் கவலைப்படுகிறார்கள். உங்கள் எதிரியை பற்றிய கற்பனையிலே இருந்து வெளியில் வாருங்கள். அந்த எதிரிகளை பற்றிய கற்பனைகளை நீங்கள் வளர்த்துக் கொண்டு விட்டால் நிஜமான போராட்டத்தில் தோற்றுவிடுவீர்கள். வாழ்க்கையிலே எது நிஜமான போராட்டம், பணம் சம்பாதிப்பதா, புகழடைவதா, ஒரு இடத்தை பெறுவதா, இதுக்கு என்ன காரணம், ஏன் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது மனிதனுக்குள்ளே, எதையாவது சாதிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும். இப்ப மனிதனுக்காக போராடி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, 1 கோடி சம்பாதிச்சவர் ஏன் இன்னும் சம்பாதிக்க நினைக்கிறாரு, 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சு போறாதா, உட்காந்து சாப்பிடலாம், வசதியா இருக்கலாம், எல்லா சொத்தையும் ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிட்டே இருந்தா போற, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவர் ஏன் மேற்கொண்டு சம்பாதிக்கணும். ராக்ஃபெல்லர் ஒரு முறை விமானத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிறார், அவரோட ஒரு இளைஞர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். அவர் கேட்டாரா, இன்னும் நீங்க எதுக்கு அலையிறீங்க, உலகம் முழுக்க சுத்தி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க, ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சிட்டீங்களே, இன்னும் என்ன சம்பாரிக்க போறீங்க. அவர் சொல்றாரு, சரி இந்த விமானம் கீழே இருந்து மேல வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா, எப்பவுமே பிளைட் அது டேக் ஓவர் பண்றது ரொம்ப கஷ்டம், மேல வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டது, எல்லா என்ஜினையும் ஆன் பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு மேல தூக்குனாங்க தெரியுமா. ஆமா, இப்ப இந்த விமானம் சிரமம் இல்லாம பறக்குது இல்ல. ஆமா, இந்த விமானம் சிரமம் இல்லாம பறக்குதுன்னு சொல்லி விமானி என்ஜின் ஆஃப் பண்ண முடியுமா, பண்ண முடியாதுன்னா, அதே தான் என் கதை, சிரமப்பட்டு மேல வந்துட்டு என்ஜின் ஆஃப் பண்ணா கீழே விழுந்துருவேன், அதனால கடைசி வரைக்கும் என்ஜின் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும், இதை நிறுத்த முடியாதுன்னா. இது வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வை. நீங்க மேல வரத்து கஷ்டப்பட்டீங்க, அப்புறம் மேல இருக்கிறத தக்க வைக்கிறது கஷ்டப்படணும், எங்க அல்ல கீழே போயிடுவோமோ அப்படின்னு கீழே போக கூடாதுங்கிறதுக்காக அதே வேகம், அதே உழைப்பு, அதே போராடுதல் இருந்தே தீரவன். ரொம்ப பிலசாபிக்கலா யோசிச்சா இதெல்லாம் வேஸ்ட். நான் ரெண்டு சைடையும் பேசுறேன், ரொம்ப பிலசாபிக்கலா யோசிச்சா இதெல்லாம் வேஸ்ட். எதுக்கு சார் சம்பாதிக்கணும், எதுக்கு சார் எல்லாத்தையுமே வெட்டி முடிக்கணும். ஒரு 8 வயசு பையன் ஈஸ்டர்ல உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்கிறேன், உங்க அப்பா போய் கேட்டார், என்னடா ஈஸ்டர்ல உட்காந்து காலாட்டுறேன், வேற எந்த சார் இருந்தாலும் காலாட்டுவேன், இப்ப என்னங்கிற அறிவு இருக்கா உனக்கு, படிக்க வேண்டிய காலத்துல படிக்க மாட்டேங்கிற, படிச்சுட்டா படிச்சுட்டா என்ன வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சுட்டா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பிள்ளை பெற்றுக்குவேன், அப்புறம் வேலைக்கு ரிட்டையர் ஆவே, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் முடியாது சார், இந்த கஷ்டத்துக்குள்ளெல்லாம் போய் 8 வயசுல காலாட்டக்கூடாது, 70 வயசுல உட்கார்ந்து ஈஸ்வரில் காலாட்டுமே ஒழிய கடைசியா காலாட்ட போறேன்னு இப்பவே காலாட்டிட்டு இருக்க முடியுமா? வாழ்க்கை என்பது நீங்கள் வகுத்துக் கொள்வது, வாழ்வது என்று தீர்மானித்து விட்டால் இந்த போராட்டத்துக்கு மனம் தயாராக இருக்க வேண்டும். எதுக்கு சம்பாதிக்கிறது, என்னத்துக்கு சம்பாதிக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருந்தா முடிவு கிடையாது. சம்பாதிப்புன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சம்பாதிக்கிற வழிமுறை எப்பார் சம்பாத்தியம் வேண்டாம் தீர்மானம் பண்ணிட்டியா? மரியாதைய சன்னியாசம் எங்க உட்காரணும் அங்க உட்காரு. இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சன்னியாசம் பேசுறான் பாருங்க, அவனை விட ஆபத்தான ஆள் உலகத்துல கிடையவே கிடையாது. முதல்ல அவன் எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும். என்ன வாழ்க்கை சார், ஒன்னும் இல்ல. அப்புறம் என்ன வடை பஜ்ஜி போண்டா எதுக்கு திங்குற? சும்மா புலம்பல். என்ன சார் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கோடி கோடியா காலி பண்ணிட்டு இருக்கான். என்ன லைஃப்ல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு எங்களுக்கு தெரியும், பட்டணத்தாருக்கு தெரியும், தாய்மானவருக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா வெளியில போ, வீட்டுக்குள்ள உட்காந்து பிலாசபி பேசிட்டு கழுத்தா இருக்காது. ஐ எம் வெரி பிராக்டிக்கல். வாழ்க்கையில ரெண்டு கூறு இருக்குதுங்க. நீங்கள் வாழ்வின் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, வாழ்வின் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, இல்லை வாழ்க்கையை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? வேற. வாழ்க்கையை ஜெயித்து வெளியில போறதுங்கிறது வேற, வாழ்க்கையில் ஜெயிப்பது வேறு, வாழ்க்கையை ஜெயிப்பது வேறு. நீங்கள் எந்த கட்சி என்று முடிவு செய்யுங்கள். வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீர்களா, இல்லை என்றால் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்களா? இந்த முடிவுக்கே வராதவர்கா பாருங்க, இவன் பயங்கர குழப்பவாதி, இவன் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். சார் அங்க சுகீஷன் பேசுறாரு, நீங்க போவீங்களா? போவேன். ஏன் ஒரு மாதிரியா சொல்றீங்க? முடிஞ்சா போவேன். அப்போ போக மாட்டீங்களா? சொல்ல முடியாது, யாராவது கூட்டிட்டு போயிட்டா போயிடுவேன். சார் நீங்க போலேன்னா ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன? எங்க வீட்டுக்கு கீ உங்ககிட்ட கொடுத்துட்டு போவேன், என் பையன் வருவா, அவன் அந்த கீயை கொடுங்க. அப்படி சொல்ல முடியாது, நான் போனா போயிடுவேன். அப்ப நீங்க போனீங்கன்னா ஒரு காரியம் பண்ணுங்களே, என்னன்னா அங்க ஒரு சீட் போட்டு வைங்க, நான் வர வேண்டி இருக்கும். அப்படி சொல்ல முடியாது, வீட்டுல இருந்தாலும் இருப்பேன். அதாவது இவன் போறேன்னு இன்னும் முடிவு பண்ணல, போலேன்னு இன்னும் முடிவு பண்ணல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற? ஒரு டெசிஷன் எடுப்பா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடு. முடிவுகள் உங்கள் தலையில் மீது வந்து உட்காருகிற வரை காத்திருக்காதீர்கள், முடிவுகளை நீங்கள் எடுக்க பழகுங்கள். முடிவுகள் தானாக வராது, நீங்களே முடிவுகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், அப்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஏன் போராடுகிறோம், இந்த உந்துதல் சக்தி எங்கிருந்து வந்தது? நான் சயின்ஸ் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இது ஓட்டப்பந்தயம் சார், வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். நமக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான், நம்ம தாண்டி ஓடி ஆகணும். ஆனா ஓடுற போது ஒருத்தர் நிறுத்தி, ஏன் ஓடுற, எதுக்கு ஓடுற, ஓடி என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசாதே, எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான், அவனுக்கு முன்னாடி நான் ஓடி ஆகணும். எதுக்கு ஓடுற, என்ன ஓடுறான்னு கேட்காத, எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுனா அவனுக்கு முன்னாடி நான் ஓடணும். ஏ அதான் வாழ்க்கை, ஓடி ஒரு இடத்த பிடிச்ச ஆகணும். ஏன் ஓடுறலாம் கேட்காதீங்க, நான் அதுக்கு ரீசன் சொன்னேன். நம்ம வாழ்க்கையினுடைய முதல் இந்த பூமியில வந்து இடம் பிடிச்சமே, நம்ம பிறந்தமே, அது எப்படி நடந்தது? ஒரு ஓட்டப்பந்தயம். சயின்ஸ் எத்தனை பேருக்கு தெரியுமோ எத்தனை பேருக்கு தெரியாதோ, நம்ம இந்த வாழ்க்கையில இடம் பிடிச்சமே பூமியில வந்து ஓட்டப்பந்தயம். என்னன்னா தாயும் தந்தையும் சந்தித்து ஒருவரோடு ஒருவர் கலந்த போது என்ன நடந்தது? தந்தையோட உடம்புல லட்சக்கணக்கான உயிரணு கிளர்ந்து எழுந்து தாயோட கர்ப்ப பையன் நோக்கி ஓடுது. நான் முந்தி நீ முந்தி, நான் முந்தி நீ முந்தி, இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தையின் உடம்பில இருந்து லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஓடி வந்து தாயின் கர்ப்பப்பையில் இடம் பிடிக்க நினைக்கின்றன. ஒன்றை மறந்து விடாதீர்கள், அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்து நம்முடைய தாயின் கர்ப்பப்பையில் இடம் பிடித்த ஒற்றை உயிர் அணுதான் நாம். அந்த நேரத்தில் என் தந்தையில் இருந்து ஓடி வந்த உயிரணுக்கள் ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயிக்காமல் வேறு அணு ஜெயித்திருந்தால் அது என் அண்ணனோ என் அக்காவாவோ இருக்குமே ஒழிய அது நானாக இருக்க முடியாது. எனவே நான் ஓடி ஜெயித்து என் தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்தவன். எப்படி தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்தேனோ அது போல இந்த பூமி தாயின் கர்ப்பத்திலும் ஒரு இடம் பிடிக்காமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். இந்த ஓட்டப்பந்தயம் தான் இயற்கையான உந்து சக்தியாக உங்களுக்குள்ளே இருக்கிறது. 10 பேர் பணக்காரன் ஆனால் அவனை விட பணக்காரனாக, 10 பேர் புகழ் பெற்றால் அவனை விட பெரிய மனிதனாக மாறு, 10 பேர் தலைவன் ஆனால் தலைவனை வீழ்த்தி விட்டு தலைவனாக மாறு. இந்த ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. ஓடுவதற்கு முடியாதவர்கள் உட்கார்ந்து விடுங்கள், ஓட்டத்தில் அரைகுறையாக ஓடி போய் நீங்கள் உங்களுடைய காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். ஓடுவதற்குரிய தைரியத்தோடு ஓடுங்கள். ஏன் ஓடுகிறோம், எதற்கு ஓடுகிறோம் என்ற கேள்வியை எழுப்பினால் நீங்கள் ஓட்டப்பந்தயத்திற்கு லாயக்கில்லை. தெளிவான ஒரு முடிவுக்கு வாருங்கள். வாழ்க்கை ஜெயிக்க போகிறீர்களா, வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்களா, இரண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். தயவு செய்து அதை பின்பற்றுங்கள். உடனே பல பேர் கேட்பாங்க, சார் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க, வெற்றி பெறணும்னு சொல்றீங்க, எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு பலம் எங்கே இருந்து வரும், பலம் எங்கே இருந்து வரும்? வரும். எல்லா பலத்துக்கும் மூல சோர்ஸ், மூல காரணம் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு. அந்த வெற்றி பெற வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டா வெற்றி பெறுவீர்கள். அந்த எண்ணமே இல்லைன்னா கடவுள் கூட உங்களை வெற்றி பெற வைக்க முடியாது. வழுக்கைனா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, ரொம்ப இளமைக்கு தான் வழுக்கைன்னு பேர். எப்படின்னா இளநி வாங்க போற போது சொல்லுவோம், என்ன இளசா வழுக்கையா கொடுப்பா அப்படின்னா இளநில கேட்டு வழ. அதனால ரொம்ப இளமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வயசே ஆகல அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு அர்த்தம். எந்த மனிதனாலும் தொடர்ந்து 40 நிமிடங்களுக்கு மேல் சிந்திக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் பல பேர் சிந்திப்பதே கிடையாது. 40 நிமிடங்களுக்கு மேலே ஒரு மனிதனுடைய மூளை ஒரே விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியாது என்பதற்காகவே வகுப்பறைகளை அமைக்கிற போது 45 நிமிடங்களோடு பாடங்களை நிறுத்தி விடுகிறார்கள். இந்த தங்கத்துக்கு இருக்கிற சிறப்பே என்ன? இதை ப்ராசஸ் பண்றதுன்னு தங்கத்தை நீங்க பிரிச்சு எடுக்கிற போது எப்படி எடுப்பார்கள், அது அப்படியே உருக்கி கொண்டே வருகிற போது அது மேலே சில அழுக்குகள் எல்லாம் மிதக்கும். அந்த தங்கத்தை முற்றிலுமாக சுத்தம் பண்ணி பாறையிலேருந்து பிரிச்சு கடைசியா கொண்டு வர்ற போது அதுக்கு ஏன் தங்கம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, தங்குவது தங்கம், எல்லாம் போய் கடைசியாக தங்குவது தங்கம். இந்த அழுக்கெல்லாம் இருக்கு பாருங்க, மேலேயே மிதஞ்சு நடுவுலயே அழுக்கெல்லாம் போயிடும், தங்க கடைசி வரைக்கும் தங்குனாதான் அது தங்கம். இந்த இமயமலை சாரல்ல ரெண்டு சாமியார் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பொழுது போகாம. ஒரு சாமி கேட்டார் இன்னொரு சாமியை பார்த்து, சாமி எப்படி சாமி ஆச்சுனர், சாமி எப்படி சாமி ஆச்சுனர், அதையே கேக்குற சாமி அப்படின்ட்டு முதல் சாமி ஆரம்பிச்சது. எங்க ஊர்ல இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கிற போது ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவளைத்தான் கட்டிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தேன், கடைசியில் திருமணம் நடக்கல, என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் சன்னியாசியா வந்துட்டேன் அப்படின்னு ஊர் என்ன பேர் என்ன எல்லாம் இவர் கேட்டு முடிச்சிடு. உடனே அவர் திருப்பி கேட்டார், என் கதையை கேட்டுதே சாமி எப்படி சாமி ஆச்சுனார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதால தான் நான் சாமியாரா இங்க வந்தேன். இப்ப காதலிச்சவனும் சாமியாரா போயிட்டேன், கல்யாணம் பண்ணவனும் சாமியாரா போயிட்டேன், நான் என்ன சொல்ல வரேன், எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படி சாமியாரா வாழ்க்கையில இருந்து எகிரி குதித்து ஓடாமல் வாழ்க்கையை சந்திக்கிறவர்களே மானம் உடையவர்கள், வீரம் உடையவர்கள், தைரியம் உடையவர்கள். அப்படி வாழ்க்கையை சந்திப்பதற்கு தயாராக இருங்க.